உலகமே மிக தூயவும் கார அருள் வடிவே தும்பிக்கையால் தொட்டு வாழ்த்துகவே மிக தூயவும் கார அருள் வடிவே தும்பிக்கையால் தொட்டு வாழ்த்துகவே வாழ்த்துகவே வாழ்த்துகவே வாழ்த்துகவே